വെങ്കേശിതുല്യഹരത മണിപാദരക്ഷേ രക്ഷാന്തരേ സുമനസ പരിചീര്യമാണാഃ ത്വത്പദ്മ ഭജന്തി സഞ്ജാതപാന്തരിത താരകപങ്ക്തിലക്ഷീ. സോറം 602. വെങ്കേശി ദുർവിഹരതോ മണിപാദരക്ഷേ രക്ഷാന്തരേ സുമനസ പരിചര്യമാണാഃ ത്വത്പത്മരാഗകിരണച്ചുരണാദ്ഭജന്തേ സഞ്ജാതപാന്തരിത താരകപങ്ക്തിലക്ഷ്മീ. രംഗനാഥനക്ക് ഇന്നിക്ക് സായങ്കാല ഉത്സവം. വീതിയിലെ പെരുമാളാടുറ വീതിയിലെ പെരുമാളാട വെച്ച് ഭക്താളെല്ലാം நிறைய வந்து சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிச்சா என்ன பண்றா அப்படின்னு கேட்டவனாக்க நிறைய புஷ்பங்களை கொண்டு வந்து வாரி இறைக்கிறான். எம்பெருமான் திருவிழில விழுந்த புஷ்பங்கள்லாம் சாப்பிக்கிறான். அதே மாதிரி எம்பெருமான் எழுந்துள்ளக்கூடிய வீதியிலையும் ஒரே அழகாக புஷ்பங்களை நிறைய வாரி இறைக்கிறான். சரியா பார்த்தா அழகாக ஜம்முன்னு அது மேல ரங்கநாதன் ஏழுறாரு. அப்ப ரங்கநாதன் ஏழுற காட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ரங்கநாதன் பாதியை சாத்தி நாடுறாரு இல்லையா, அந்த பாதியில் இருக்கும்னா பத்மநாதர்கள் இருக்கேன், அதனுடைய ஒளியானது அந்த புஷ்பங்கள் எல்லாம் புஷ்பங்கள் மேல பரவது. ஆக வீதியில ரங்கநாதன் ஏழுறார். ரொம்ப அழகா ஒய்யார நட, அது நடுவுல பக்தர்லாம் நிறைய புஷ்பத்தை வாரி அரைக்கிறான். பெருமாள் திருவடியிலையும் வாரி அரைக்கிறான், வீதியிலையும் வாரி அரைக்கிறான். அந்த பெருமாள் திருவடியில் இருக்கும்படியான பத்மநாதர்கள் இருக்கேன், அதனுடைய ஒளி இப்படி வீசுறது. அது நடுக பறவைனாக்க இது சிகப்பு ஒளியோ இல்லையோ, வெண்மையான புஷ்பங்கள்ல சிகப்பான ஒளி பறவைனாக்க என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அத அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி. ஸ்வத்பத்மராகரணச்சுரணாத்பஜந்தே சந்தியாதபாந்தரித தாரகபந்தி லட்சுமி. இந்த பத்மநாதர்கள் கூடியது பூக்கள் மேலாம் வீசி செவ்வானத்தை எப்படி பார்த்தா செப்பா செப்பா செகப்பா இருக்கா, அதை பார்த்தா என்ன தோன்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, சாயங்கால வேளையில சூரிய அஸ்தமிக்கும், அஸ்தமிக்கிச்ச செவ்வானம், அப்போ அதனுடைய சிறப்பான ஒளியானது மேல வீசம் ஆகாசத்தில் இருக்க முடியான வெண்மையான பளிச்சு பளிச்சு மின்னக்கூடியதான நட்சத்திரங்கள் இருக்கோ இல்லையா, அந்த நட்சத்திரங்கள் மேல இந்த சந்தியாகால சூரியனுடைய சிவந்த ஒளியானது ஒசரக்க வீசம் வீசினா அந்த வெண்மையான நட்சத்திரங்கள் இது பூசிறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனா, நட்சத்திரங்கள் புஷ்பம் போல இருக்கு, அதுல சிவப்பான கலர் நிறம் அதுல போய் விழருது, அது விழுந்தாக்க சிவந்த புஷ்பங்கள் வாரி அரைக்கப்பட்டிருக்கோன்னு பார்த்து ஆகாச பார்த்தா நமக்கு அழகாக இருக்கும். ஆக செவ்வானத்துல எப்படி நட்சத்திரங்கள் இருக்குமோ அதுபோல ரங்கநாதனுடைய வீதியிலையும் அதே மாதிரி பத்மநாதனால அதே மாதிரி காட்சி தருகிறது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ரங்காதிராஜ பதலட்சிணி பரதஸ்துவாம் கங்காதரங்க விமலே கிரிஹஸ்ய மூலோ சம்வர்தயந்தி மகசா தவ பத்மராகாஹம் சைலாத்மஜா சரணயாவக பங்கலட்சுமி. ஸ்லோகம் 603. கங்காதிராஜ பதலட்சிணி விபரதஸ்துவாம் கங்காதரங்க விமலே கிரிஹஸ்ய மூலோ சம்வர்தயந்தி மகசா தவ பத்மராகாஹம் சைலாத்மஜா சரணயாவக பங்கலட்சுமி. ரங்கராஜிராஜ பதலட்சிணி, ரங்கராஜாவினுடைய திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே, ஒரு நாளைக்கு பெருமாள் வெளியில் ஏழுறார். ஏழும்போது தேவரெல்லாம் ஒன்று சேவிக்க வரான். அப்பொழுது பிரதானமான சிவன் சேவிக்க வரான். அப்ப சிவன் எங்கேருந்து வரான், இப்பதான் கைலாசத்திலேருந்து நேரம் வந்துட்டு இருக்கான். கைலாசத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டவனாக்க, பார்வதி தேவியோட பிணக்கு சிவனுக்கு, ஆகினால பிணக்குனால அவள் கோபிச்சுட்டு ஒதுங்க, இவர் விடமாட்டேன்னு சொல்ல, கடைசியில் என்ன பண்றாரு சிவன் அப்படின்னு கேட்டாங்க. பார்வதியினுடைய காலிலேயே விழுந்து, நான் இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன் இனிமே, ரொம்ப கோபிச்சுக்காத அப்படின்னு சமாதானப்படுத்துறார் பார்வதியை. பார்வதி காலில் விழைச்சே பார்வதி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, அப்பதான் காலுக்கு ட்ரெஸ் பண்ணிருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் நான் மருதாணி இட்டுக்கிறோமோ இல்லையோ, சிவப்பா அழகா இருக்க, அதான் மாதிரி செம்பஞ்சு குழம்புன்னு ஒண்ணும் அத நிறைய பூச்சிட்டு இருக்கான். அது பூச்சிட்டு தான் கால் சகச்சவே சிவப்பா அழகாக இருக்கு. அந்த சமயத்துல வந்து சிவன் வந்து காலில் விழறார். அந்த செம்பஞ்சு குழம்புடைய ஈரமே வளரல. இவர் காலில் விழுந்தோடனே இவருடைய சடைகள் இருக்கு, அந்த சடைகள் அதெல்லாம் செம்பஞ்சு குழம்பு ஒட்டிக்கிறது. ஒட்டின்ட்டா உடனே என்ன பண்ணார், கொஞ்ச நாளைக்கு ஏந்துகிட்டு மனசு நிம்மதி இல்லாம போய் ரங்கநாதனையாவது சேவிப்போம், மனசு நிம்மதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு நேரம் ஸ்ரீரங்கத்துக்கு எதிர்க்க பெருமாள் ஏழற இடத்துல அங்க வந்து சேவிக்கலாம் வரார். அப்படி வரும்பொழுது தான் பார்வதியின் காலில் விழுந்ததுனால ஒட்டின்ற செம்பஞ்சு குழம்பு கையால தொட்டு பார்த்தா தெரியுது சேவப்பா. உடனே என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, தன் தலையில கங்கை இருக்கும் இல்லையோ, அதில் அவர் ரெண்டு ஒரு ஆட்டு ஆட்டு ஆட்டினா தலையில ஆட்டினா தலை முழுக்கும் கங்காஜலம் பரவி அந்த செமஞ்சு குழம்பெல்லாம் அழிச்சு பிடிச்சு சுத்தமா இப்ப பல பல பலான் இருக்கு அவருடையது. கங்காதரங்க விமலே கிரிசசியமோம், கங்கையினுடைய அலை பாஞ்சு தலையில இருக்கும்படியான கங்கை அதனுடைய அலை பாயறது, அதனால சிவனுடைய தலை எப்படி இருக்கு, விமலமா இருக்கு, சுத்தமா அழகாக இருக்கு. அதனால இப்ப வெளியாருக்கு பார்த்தா ஒன்னும் தெரியாது, அதனால சந்தோஷமா அங்கேருந்து வந்து பெருமாளை சேவிக்கிறார். பெருமாளை சேவிச்சா பெருமாள் திருவடியில் என்ன இருக்கு, பாதகிய வந்து தன் தலைமையில தாங்குறார். பாதகி தன் தலைமையில தாங்கின உடனே பாதையில் இருக்கக்கூடிய பத்மநாகக்கள் இருக்கு, அதனுடைய ஒளியெல்லாம் சிவன் சடை மேல பரவுறது. இவரைக்கேந்து அப்பதான் வந்த புதுசா வந்த தேவர்கள் எல்லாம் அங்கேருந்து பாக்கிறான். பார்த்தா சிவன் சடை எப்படி இருக்கு, சிகப்பாக இருக்கு. அதை பார்த்த உடனே அவள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சுட்டா, சரி பார்வதியோட தகராறு போட்டிருக்கு, காலில் விழுந்திருக்கார், ஒரே செம்மஞ்சு குழம்பும் தலைமா வந்திருக்காரே அப்படின்னு அவள்லாம் பேசுறாளாம். சம்வர்தயந்தி மரசா தவ பத்மராகாம் சைலாத்மஜா தரணயாவக பங்கலட்சுமி. சைலாத்மஜா பார்வதி, அவளுடைய சரணம் அவளுடைய அடி கால், அதில் இருக்கும்படியான பங்க லட்சுமி, யாவக பங்க லட்சுமின்னார். யாவகன்னா செம்பஞ்சு குழம்பு, அதனுடைய சோகைய பத்மநாகக்கல் சிவன் தலையில பண்ணி கொடுத்து, பத்மநாகக்கல் உடைய சிவப்பு வழியானது சிவன் தலையில பரவுகின்ற அப்படின்னால இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அது ஒருக்கு பாக்குற பாவளுக்கெல்லாம் பார்வதி காலில் விழுந்து ஒட்டின்ற செம்பஞ்சு குழம்பு போட்டிருக்கு அப்படின்னு பேசும்படியாக இருக்கு. ஆக ஒரு நிமிஷம் வெளியில அவமானப்படப்படாது என்று சொல்லி கங்கா ஜலத்தினால ஆட்டி கீட்டி தலைய சுத்தம் பண்ணிட்டு வந்தாலும் கூட தெரிஞ்சா, இங்க பெருமாளை சேவிச்ச போது திருவடியில பாதுகையில் இருக்க முடியாத பத்மநாகக்கல்லானது மறுபடியும் செம்மஞ்சு குழம்போட்டின் இருக்கோன்னு சொல்லும்படியாக பரிகாசத்துக்கு இடமாக்கி கொடுத்து சிவனே என்று சமத்காரமா பேசுகிறார் சுவாமி ஜெயசியன் இந்த ஸ்லோகத்தில். சரணமுகதானாம் சர்வரீம் மோகரூபாம் சமயிதும் உதயஸ்தாம் மன்னகே பாலசூர்யாம் பதசரசிஜயோகாத் ரங்கநாதஸ்ய மூயாம் பைணமதருணிம் பாதுகே பத்மராகாம். ஸ்லோகம் 64. சரணமுபகதானாம் சர்வரீம் மோகரூபாம் சமயிதும் உதயஸ்தான் மன்னகே பாலசூர்யான் பதசரசிஜயோகாத் ரங்கநாசஸ்ய பூயஹம் பரிணமது அருணம் மகா பாதுகே பத்மராகான். அந்த காலத்துல பெரியவாழ்லாம் பிரவர்த்தி பண்ணணும், ஆறு வர பண்ணிக்கணும், ஆறாலும் அவளுக்கெல்லாம் ரங்கநாதன் சன்னதியிலேயே பிரவர்த்தியை பண்ணி வைக்கிற வழக்கம். ரங்கநாதன் சன்னதியில பிரவர்த்தி பண்ணா அப்புறம் அவள் உத்தரகிருத்தியமா தினந்தோறும் ரங்கநாதனை போய் சேவிச்சுருப்பா. ரங்கநாதனை சேவிக்க சேவிக்க அவளுக்கு அவளுக்கு இருக்கும்படியான ஐயா அறியாமையாக இருளானது போய் எல்லாம் பகவத் சந்தர்ப்பத்தினால் நடக்கிறது என்று கவலை இல்லாமல் என்ன எப்போ எம்பெருமான் வரப்போறான்னு காத்துட்டு இருப்பாராம் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதுபோல இங்க சரணாகதால இவாளுக்கெல்லாம் அறியாமையாக இருள் போய் பெருமாளை சேவிக்கிறதுனால அவளுக்கு தத்துவஞானம் ஏற்படுறது அப்படின்னு சொன்னோம். அது எப்படி ஏற்படுறது அப்படின்னு கேட்டோம்னா இவ அடிக்கடி வந்து பிரபந்தநாள் பெருமாள் திருடியில் சேவிக்கிறாளா, சேவிச்சுட்டு பெருமாள் திருடியில் பாதுகையை சேவிக்கிறா, பாதுகையில் இருக்க முடியாத அந்த பத்மநாதக்கற்கள் இருக்கேன் அது இவாடு அறியாமையாக இருள போக்கிறது அப்படின்னா. இருளை எது போக்கும், சூரியன் தான் போக்கும் இல்லையா, இருளை சூரியன் போக்குறது. அறியாமையாகிற இருளை பத்மராகமாகிற பத்மராகங்களாகிற சூரியன்கள் போக்குறது அப்படின்னு சொன்னார். அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா ஒருத்தன் காட்டில் போயிட்டு இருக்கான், போண்டிய வச்சு இருட்டி போடுது, எங்கேயோ மரத்தில் இடத்துல படுத்துட்டு காலம்புற அருணோதயம் ஆச்சோ இல்லையோ உடனே புறப்படாமல் சந்தோஷம் இருக்கு. அந்த சிவப்பான சூரியனுடைய ஒளி அருணோதயம் ஏற்பட்ட உடனே அதை பார்த்த உடனே போது ஒழிஞ்சு போச்சு, பயமா பயம் இல்லை, இனிமே நம்ம வேண்டிய ஊருக்கு போகலாம்னு வழி தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் சந்தோஷப்படலாம் இல்லையா. அதனால அருணோதயமானால் சூரியோதயமானால் நமக்கு நல்ல அறிவு ஏற்படுறது. அதுபோல இங்கே பத்மநாகக்கல் இருக்கேன், இது எப்ப ஏற்பட்டது, இயற்கையாக இளம் சூரியன் மாதிரி சிவப்பாக இருக்கேன். அதே சமயத்தில் பத சரசிதி யோகாது ரங்கநாசஸ்ய பூயகம் பரிணவதருணிம் பாதுகே பத்மராகான். பாதுகை எங்க இருக்கு, எம்பெருமானுடைய திருவடி தாமரையில இருக்கு இல்லையா. எம்பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டது, சிவந்தது. அது எப்பேற்பட்டது, திருவடி அந்த திருவடியாகிற தாமரைப்பூன்னு சொன்னார். திருவிஞ்சாகிற தாமரைப்பூ எப்படி இருக்கும், அதுவும் செவந்து இருக்கும். அந்த திருவடியாகிற தாமரைப்பூ எங்க இருக்கு, பாதுகையின் மேல இருக்கு. அப்போ பாதுகையில் இருக்கும்படியான சிவந்த பத்மநாகக்கல் இருக்கேன், திருவடியாகிற தாமரையினுடைய சிவந்த ஒளியெல்லாம் கிரகிச்சுட்டு இருக்கும். ஆக எம்பெருமானுடைய திருவடியில சேர்ந்து இருக்கிறதுனால அந்த திருவடி தாமரையினுடைய சிவந்த ஒளியெல்லாம் பத்மநாகக்கல்ல வந்து சேர்றது. ஏற்கனவே பத்மநாகக்கல் சிவந்தது, திருவடியினுடைய ஒளியும் சேர்ந்த உடனே, திருவடி தாமரையினுடைய ஒளியும் சேர்ந்த உடனே பத்மநாகக்கல் இன்னும் சிவப்பா இருக்கு. சிவப்பா இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அருணோதயம் ஆகக்கூடிய காலத்தில் சூரியன் இருப்பானோ இல்லையா, அந்த சிவந்த உதயாஜலத்தில் கிழக்கு மலையில உதயாஜலத்தில் சூரியன் உதயமாகுதுன்னு சொல்லுவோம் நம்ம. தெரிஞ்சா உதயமாகச்ச முதல்ல அருணோதயம் சிவப்பொழி தெரியும், சூரியனும் உதயமாக பார்த்து மனசக சவேன்னு வருத்தலமாக தெரியும். அத மாதிரி சூரியோதயம் ஆனாக்க என்ன ஆகும், நமக்கு நல்ல வெளிச்சம் தெரியும், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் தெளிவாக யோசித்து செய்வோம் நம்ம இல்லையா. ஒருத்தன் காட்டில் போயிட்டு இருக்கான், காட்டு சாங்கியா வேலை இருட்டி போச்சு, சரி எங்கேயும் அங்கேயும் எங்கேயும் மரத்து மேலே ஏறி படுத்துட்டு இருந்துட்டு எப்படாப்பா போக வேண்டிய போறதுன்னு காத்துட்டு இருக்கான். போது உரணோதயம் ஆச்சோ இல்லையோ சந்தோஷம், மரத்தை விட்டு கீழே இறங்கி எந்த வழியில போறதுங்கிற வழியெல்லாம் முதல்ல தெரியாம இருந்தது அவனுக்கு. இப்ப இருட்டு போன உடனே வழி தெரியறது, நல்ல அறிவோட கூட தன் ஊருக்கு போய் சந்தோஷமா போய் சேர்றான். அதுபோல இந்த அறியாம பர்மன்னனுடைய ஹதயத்தில் இருக்கும்படியான அறியாமையாகிற இருளை இந்த பெருமாளை சேவிச்ச உடனே பெருமாள் திருடியில் இருக்கும்படியான பாதியில் இருக்கும்படியான இந்த பத்மநாகக்கற்கள்லாம் என்ன பண்றதுன்னா, இளம் சூரியன் போல் பல ஒரு சூரியன் இல்ல, பல இளம் சூரியன் பத்மநாகக்கல் நிறைய இருக்கும் இல்லையா, பல இளம் சூரியன்கள் சிவந்த சூரியன்கள் உதயமானாக்க அது எப்படியானால் அறியாமையா ஏற்கனவே இருந்த இருளை போக்குமோ, அதே மாதிரி பக்தர் வழிய பிரபன்னர்களுடைய இதயத்தாமரில இருதயத்தில் இருக்கும்படியான அறியாமையாகிற இருளை இந்த பத்மநாகக்கற்களாகிற இளம் சூரியன்கள் போக்குறது. அதனால அவளுக்கு தத்துவ ஞானம் ஏற்பட்டு வாழ்க்கையை ஒழுங்காக நடத்திக்கிண்டு பெருமாளையே சேவிச்சுக்கிண்டு என்ன கிருதகத்தியா பிரதீட்சந்தே மிருத்தியும் பிரியமவாதிகம் என்றபடி கிருதகத்தியர்களாய் எம்பெருமான் எப்போ திருவடி சேர்த்துப்பான் என்று அதையே நடிச்சுட்டு இருப்பாளாம் ஆறு பிரபன்னர்கள். பிரபன்னர்களுக்கு தேவைப்பட்ட வைராக்கியமும் தத்துவ ஞானமும் எதனால் ஏற்பட்டது, அப்படின்னு கேட்டா அதுக்கு அவருக்கு கிடையாமையான அறியாமையாகிற இருளை, அது அறியாம மாயையை அல்லது மோகத்தை இந்த சிவந்த கற்களாகிய பத்மநாக கற்களுடைய ஒளியானது போக்கி அவளுக்கு தத்துவ ஞானத்தை உண்டு பண்றது என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். ஹரிபதருதிராணாம் பாதுகேதாபகானாம் அருணமணிகணானாம் மூனமத்தேந்து மௌழி பிரணதி சமயலக்னாம் வாசனாமேவத்தே கலமகணிஷகாந்தி ஸ்பர்தினி விர்ஜடாவிஹி. ஸ்லோகம் 65. ஹரிபதருஜிராணாம் பாதுகேதாவகானாம் அருணமணிகணானாம் மூனமத்தேந்து மௌழி பிரணதி சமயலக்னாம் வாசனாமேவத்தே கலமகணிஷகாந்தி ஸ்பர்தினி விர்ஜடாவிஹி. அர்த்தேந்து மௌழி போன ஸ்லோகத்தில் சூரியனுடைய அருணமான சிவந்தான ஒளியினால என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஹிருதயத்தை உகையில் இருக்கும்படியான இருளை போக்குறார் அப்படின்னா மாயையை போக்கி தத்துவ ஞானம் ஏற்படுறது என்று சாதித்தார். சூரியனை சொன்னவர்களுக்கு சந்திரனான வந்தது, அதை வச்சிருந்து அழகாக பேசுகிறார். மூணும் அர்த்தேந்து மொழிகி சந்திரனை அர்த்தேந்துனா பெரு பாதி சந்திரன், பாதி சந்திரனை சந்திரனுடைய சகலம் சொல்லுவோம். அத தன் சிரசில சடையில சூடிந்திருக்கார், அது சிவபுரான். பேருந்த சிவபுரான் அவனுடைய சடை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க கலம கணிசகாந்தி ஸ்பர்ஜனி விர்ஜடாபி. கலம கணிசம்னா செம்பானெல்லாம், செம்பானெல்லுடைய நிறத்தோடு போட்டி போடுறதான் அவருடைய சடை. செம்பானெல்லுடைய நிறம் என்ன? செம்பா சகப்பாக இருக்கும். அதே போல ஜடையும் சிவப்பாக இருக்க, ஆக செம்பா நெல்லு போல சிவப்பான நிறத்தோட கூடியிருக்கு, சடையோட நிறப்பான அப்பேற்பட்ட சடைகளோட கூடியிருக்க சிவன் அப்படின்னா. இந்த சடைக்கு சிவப்பு எப்படி வந்தது அப்படிங்கிறத ஒத்துழைப்பு செய்கிறார் சுவாமி தேசிகன். ஹரிபத சாவகானாம் அருணமணிகணானாம் துவாதுகாதேவி, உன்னிடத்தில் இருக்க முடியாத அந்த சிவந்த கற்கள் இருக்கே பத்மநாக கற்கள், அதனால இந்த சடைக்கு சிவப்பு வந்ததுன்னார். அந்த பத்மநாக கற்கள் எப்பேற்பட்டது அப்படின்னாக்க நல்ல சிகப்பு நன்னா வந்திருக்கிறதுக்கு. எப்படி வந்ததுன்னு கேட்டா ஹரிபதருஜிரியானாம் எம்பெருமானுடைய திருவடி, திருவடிக்கு பக்கத்திலேயே கிழியேதான பாதுகையும் இருக்கு, அதுதான பத்மநாகர்கள் இருக்கு. ஆக திருவடியினுடைய அழகெல்லாம் அதுக்கு வருது, திருவடியினுடைய சிவப்பெல்லாம் இதுலேயும் படியிறது. ஏற்கனவே பத்மநாகர்கள் சிவப்பு, திருவடியின் சிவப்பும் அதுல வந்து வீசுறது, அதனால நல்ல படிச்சு நல்ல சிகப்பாக இருக்கு பத்மநாகர்கள். அந்த பத்மநாகர்களோட கூடின பாதுகையோட கூடின ரெம்பருமான சிவன் அடிக்கடி வந்து சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிற காலத்துல பாதையில் இருக்கும்படியான பத்மநாகர்கள் இருக்க பிரணதி சமயலக்னாம் வாசனாம் ஏவதத்தே அப்படி விழுந்து விழுந்து வணங்குகின்ற காலத்தில் பெருமானுடைய திருடியை போன்ற அழகான பத்மநாகர்கள் இருக்க பாதையில் அதனுடைய காந்தி சிவனுடைய சடை மேல விழருது. சடையில் விழுந்து விழுந்து என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டா சடையும் சிவப்பா போச்சு அப்படின்னா அந்த பத்மநாகர்களுடைய வாசனை இதுவும் தெரிகிறதுன்னார். வாசனையை தெரிகிறது அந்த அர்த்தம், வாசனைனா மானம்னு அர்த்தம். ஆக பெருமாள் சம்பந்தம் இருக்கிறதுனால சூட்சமான வாசனை இருக்குன்னு ஒத்துக்கலாம், வேண்டாம் தெரியல. ஆனா இங்க சொல்ற வாசனை எப்படின்னு கேட்டோம்னாக்க போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேனோ திருப்பி திருப்பி இப்பவும் பாவமே பண்ண முடியாது நமக்கு தோன்றுறது அப்படிங்கிறோம். அதுக்கு என்ன பேரு? கர்ம வாசனைன்னு சொல்றோம். இந்த கர்ம வாசனைன்னு சொல்றது மாதிரி எதுவும் ஒரு காரியம் பழகிட்டா பழகி பழகி பழகி அதனால ஒரு சூட்சமான ஒன்று ஒரு ஆற்றல் உண்டாருது, அதுக்கு வாசனைன்னு பேரும். ஆகினால அடிக்கடி செழிப்பதுனால அந்த பத்மநாகர்களுடைய ஒளி சடையில விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து என்ன ஆச்சு, அதனுடைய வாசனையே இந்த ஜடையை ஏற்று நொடுத்தோம். ஆனா அதுபோல இதுவும் சிவப்பு நிறத்தை உடையதாக ஆயிடுத்து. அதனால பத்மநாகர்களுடன் கூடின பாதையை சேவிக்கிற காலத்துல அதனுடைய சிவப்பானது சிவந்தல மேல அடிச்சு அதனால சிவனுடைய ஜடையெல்லாம் சிவந்ததாக ஆயிடுச்சு என்று உத்ரேசிக்கிறார் சுவாமி. பிரதிவிகரணமேதே பாதுகே ரங்கபர்த்து பத கமல சகந்தாக பத்மராகாஸ்துதியாக தருண தபன மைத்ரீம் உத்பகத்பிஹி மயூகைஹி ஸ்தல கமல விபூதிம் ஸ்தாபயந்த்யவ்யவஸ்தாம். ஸ்லோகம் 606. பிரதிவிகரணம் ஏதே பாதுகே ரங்கவர்த்துஹ பதகமல சகந்தாஹ பத்மராகாஹ துதியாஹ தருண தருண தவன மைத்ரீம் உத்வகத்பிஹி மயூகைஹி ஸ்தல கமல விபூதிம் ஸ்தாபயந்தி அவ்யவஸ்தாம். இந்த ஸ்லோகத்தில் ரங்கநாதன் வீதியில் எழுந்துள்ளும்போது ரங்கநாதனுடைய திருவடியங்கள் இருக்க முடியாத பாதுகை, அந்த பாதுகையில் இருக்க முடியாத பத்மராக கற்கள், அந்த கற்கள் என்ன பண்ணுகின்றன அப்படின்னா அதனுடைய ஒளி மின்னாடி வீசுகிறது. பெருமாள் அப்படியே நடந்து சென்றால் பெருமாளுக்கு முன்னாடி இந்த ஒளி வீசுகிறது. இந்த ஒளி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க நிலத்தாமரை மாதிரி இருக்குங்கிறார். தாமரைப்பூ ரெண்டு தினசு என்ன நீர்த்தாமரை நிலத்தாமரை என்ன. குளத்தில் வளர்றதெல்லாம் நீர்த்தாமரை புஷ்பங்கள், தரையிலே வளரக்கூடிய தாமரை பூக்கள் உண்டு, அதே நிலத்தாமரை என்று சொல்வோம். பெருமாள் எழுந்துள்ளும் போது முன்னாடி நிலத்தாமரை ஏற்படுறது, அது மேல திருடி வச்சுட்டு பெருமாளை ஆள்றார் அப்படின்னார். முன்னாடி எப்படி நிலத்தாமரை வரும் அப்படின்னு கேட்டாக்க அது சாதிக்கிறார். பிரதிவிகரணமே பாதுகே ரங்கவர்த்து பெருமான் நடந்து சொல்லுகின்ற காலத்தில் நிலத்தாமரை முன்னாடி வருகிறது. எதனால பதகமல சகந்தாகாம் பத்மராக அஸ்வதியாக உன்னுடைய பத்மநாகம் இருக்கோ இல்லையோ அதனுடைய ஒளி முன்னாடி வீசினால் அது நிலத்தாமரை மாதிரி இருக்கும். உன்னுடைய பத்மநாகம் எப்பேற்பட்டது அப்படின்னா பதகமல சகந்தாம் பதகமலம் திருவடித்தாமரை. திருவடித்தாமரை எப்படி இருக்கு, அழகாகவும் இருக்கு, அதே சமயத்தில் தாமரை பூவுடைய மலர் போல சிவந்தும் இருக்கு. அதனால திருவடியாகிற தாமரை பூவுக்கு சமானமாக இருக்கு. இது இந்த திருவடியில் பாதையில் இருக்க முடியாத பத்மநாக கற்கள். அந்த இது நில தாமரையும் சிவப்பு, இந்த பத்மநாகர்களும் சிவப்பு. அதனால திருவடி போன்று அழகாக இருக்க முடியாத பத்மநாக கற்கள் சிவந்து காட்சி அளிக்கின்றன. அதிலிருந்து கிரணங்கள் போறது. தருண தபன மைத்ரியும் உத்வகர்மயூகை அந்த பத்மநாக கற்கள்லேருந்து முன்னாடி ஒளி விழருது. அந்த ஒளி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க தருண தபன மைத்ரீம் உத்வகத்பிஹீம் இளம் சூரியன் இருக்கான, இளம் சூரியன் உதிக்கும்போது எப்படி இருப்பான், சிவப்பாக இருப்பான். ஆக இளம் சூரியன் போன்று இருக்கும்படியான சிவந்த அந்த பத்மநாகர்களுடைய கிரணங்கள் இருக்கேன், அந்த கிரணங்களால என்ன ஒன்று பண்றது அப்படின்னு கேட்டான் ஸ்தல கமல விபூதிம் சவயத்திய வியவஸ்தாம். நீர்த்தாமரைகள் அங்கெங்கே பூத்து குழுந்துகணும் சொல்லும்படியாக இருக்கு. அதுவும் ஒரே தினசாக இல்லை, மாறி மாறி. எப்படின்னு கேட்டா பெருமாள் இங்கே திருவடி வச்சிரு முதல்ல வைக்கிறார். திருவடி வச்ச உடனே அந்த பத்மநாகர்களுடைய ஒளிகள்லாம் முன்னாடி வீசுறது, வீசினா நிலத்தாமரை மாறி இருக்கு. அப்புறம் அந்த இடையை எடுத்துட்டு தூக்கிட்டு இன்னொரு அடி அதுக்கப்புறம் 12 வைக்கிறான். 12 வைக்கிற இந்த திருவடியை எடுத்த இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இந்த நிலத்தாமரை எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் முன்னாடி திருவடி வச்ச உடனே அதுக்கு முன்னாடி இந்த ஒளி வீசியானது அங்க நிலத்தாமரையே உண்டு பண்ணுகிறது. அதனால நிலத்தாமரையானது ஸ்திரமாக ஒரே இடத்துல இல்லை, பெருமாள் நடக்கும் பொழுது முன்னாடி முன்னாடி நிலத்தாமரை உண்டாகிறது. அதனால அதை சாதிச்சா என்ன சாதிச்சிருந்தேன், சபையன் வியவஸ்தான், ஒரு நிலம் இந்த நிலத்தில எப்போதுமே இருக்குங்கிற வியவஸ்தை இல்லாமல் என்ன மாறி மாறி நிலத்தாமரையானது முன்னாடி உண்டாகிறது என்று பத்மநாகர்களாலே எம்பெருமான் நடக்கும் பொழுது பின்னாடி நிலத்தாமரையானது உண்டாகிறது. அந்த நிலத்தாமரையை தாண்டி அழகான இடங்களிலே திருவடியை வைத்து பெருமாள் இப்படியே நடந்து செல்கிறார் என்கிற கருத்தை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதித்தபடி அயம் அனிதர போகான் கஞ்சயன் வீதராகான் அருணமணிகணானாம் தாவகானாம் பிரகாசா மதிரிபுபதரட்சே மம்சுஜாஜ்வல்யமானாம் சரபைதிஜனானாம் சாஸ்வதம் பாபராசிம். ஸ்லோகம் 607. அயம் அனிதர போகான் ரஞ்சயன் வீதராகான் அருணமணிகணானாம் தாவகானாம் பிரகாசா மதிர்வுபதரட்சே மங்சுஜாஜுல்யமானாம் சரபைரிஜனானாம் சாஸ்வதம் பாபராசிம். சுவாமி தேசிகன் ஆதியில் இருக்கும்யான பத்மநாகர்களை மிக அழகாக ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷப்பட்டார். பத்மநாகர்களை ஸ்தோத்திரம் பண்ண பண்ண பாதுகாதேவிக்கு என்ன தோணித்து பத்மநாகர்கள் வச்சு இவ்வளவு பேசுறாரே அப்படின்னு பத்மநாகர்களுடைய பிரகாசத்தை இன்னொன்று அதிகப்படுத்திட்டு ஏற்கனவே பத்மநாகம் என்ன ஒளியை வீசின்றிருந்ததோ அதோட பன்மடங்கு அதிக ஒளியை வீசியா பேசுறது அதை பார்த்து சேவிச்சுட்டு சுவாமி அனுபவிக்கிறார். என்ன பண்றது இந்த பத்மநாகர்கள் எப்படின்னு கேட்டோம்னா அயம் அனிதர போகானு ரஞ்சயன் ஈதராகானு ஆர் வந்து சேவிக்கிறார், விரக்தாளா இருக்கிறவா சேவிக்கிறான். விரக்தாள்னாக்க பெருமாளை தவிர வேற இன்னொரு ஆசை இல்லாதவாள். அயம் அனிதர போகம், இதர போகம் இல்லாமல் அனிதர போகாளா இருக்கான். இதரங்கள்ல லௌகியமான ஐகிக விஷயங்கள்ல ஆசை அற்றவர்களாய் அதெல்லாம் ஒழித்து பின் எதிர ஆசையோட இருக்கான். எம்பெருமான் விஷயத்திலேயே பக்தியோட இருக்கான். எம்பெருமான் வடிவத்தில பக்தினால தினந்தோறும் வந்து சேவிக்கிறான். எம்பெருமானுடைய திருவடியை சேவிக்கிறான். திருவடியை சேவிச்சா திருவடிங்கிறக்கூடிய பாதுகையை சேவிக்கிறார். பாதுகையை சேவிச்சா பாதுகாவினுடைய பத்மநாக கற்கள்னா மிக ஒளி வயசு பற்றி வீசம் நல்லா அழகாக இருக்கு. அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அருணமணிகணானாம் தபகானாம் பிரகாசாம். உங்ககிட்ட இருக்கக்கூடியான அருணமணி இருக்க சிவந்த இந்த பத்மநாக கற்கள் அது கூட்டம் நிறைய இருக்கும் இல்லையோ, அந்த பத்மநாக கற்களுடைய பிரகாசம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க ஜாஜ்வல்யமானஹாம் நன்னா ஒளிர் விட்டு பிரகாசிக்கிறது. அதாவது கொழுந்து விட்டு நெருப்பு எப்படி எரியுமோ அந்த மாதிரி அவ்வளவு பிரகாசிக்கிறதும் சக்கச்சதேன்னு பிரகாசிக்கிறது அழகாக இருக்கு. அந்த அழகாக இருக்கிறதுனால என்ன லாபம் நமக்கு அவ்வளவு தூரம் கொழுந்து விட்டு இருக்கிறதுனால அப்படின்னு கேட்டாக்க நெருப்பு பக்கத்தில் நிறைய இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணோம் விட்டில் பூச்சிகள்லாம் வந்து அதிலே விழுந்து பிராண விடும். அது மாதிரி சில வைதிஜனானாம் சாஸ்வதம் பாபராஜின் யாரா வந்து விழுந்து சேவிக்கிறாரோ அந்த சேவிக்கிறாள் பண்ண பல ஜென்மங்களில் பண்ணப்பட்ட பாபங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா இந்த தீப்பொறியில பத்மநாகர்களுடைய பிரகாசத்துல விழுந்து எல்லாம் நாசமாக போறது. அதாவது பத்மநாகர்களுடைய இந்த ஒளியானது என்ன பண்றதுன்னாக்க நம்முடைய பாபராசிகள் எல்லாம் எரிச்சு விடுறது. விட்டில் பூஜை எப்படி எரிக்கப்பட்டு சென்றாலுமோ அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க முடியாத பாபராசி எல்லாம் கூட அந்த ஒளியில அவங்கி எல்லாம் அழிந்து போறது. நம்முடைய பாபங்கள் எல்லாம் போனா என்ன அப்படின்னு கேட்டாக்க நமக்கு பெருமாள் இடத்துல பக்தி அண்ணா உண்டாகும். தெரிஞ்சு ஆசை இல்லாமல் பாபம் தானே கண்ட விஷயத்துல நம்ம ஈடுபடுத்துறது. பாபம் போச்சுன்னா கண்ட விஷயத்துல ஈடுபட மாட்டோம், பெருமாளையே சேவிச்சுட்டு அவன் விஷயத்திலேயே ஈடுபாட்டு இருப்போம், பரமே காந்தியாக இருந்துட்டு இருப்போம் இல்லவா. அப்படி பரமே காந்தியா இருக்கிறவாளுக்கு என்ன பண்றது பாபத்தெல்லாம் போகிட்டு அப்படின்னால இந்த பத்மநாக ஒளி கிட்ட சேவிக்கிறாளும் இல்லையா அந்த ஒளியானது இவா மேலேயும் படுறது. இவா மேலையும் பட்டாக்க இவாளும் சேப்பா இருக்கான். இதை அழகாக வர்ணிக்கிறார் இங்க ஸ்லோகத்துல. அனிதர போகாமு வீதராகாமு என்கிறார். அவள்லாம் எப்பேற்பட்டா வீதராகள். வீதராகால்னாக்க ராகமில்லாதவர்கள் அர்த்தம். அப்படின்னா ஆசை இல்லாதவர்கள் அர்த்தம். கண்ட விஷயங்கள்ல ஐக விஷயங்கள் ஆசை இல்லாதவர்கள் என்று ஒரு பொருள். அப்புறம் ராகம்னா சிவப்புக்கு பேரு. வீதராகான் அப்படின்னாக்க இந்த சிவப்பு தன்மையே இல்லாதவாள் அர்த்தம். புரிஞ்சுதா? ஆக வீதராகானு அப்படின்னா ராகம் இல்லாதவர்களை அப்படின்னா பெருமாளத்தையே பக்தி கொண்டு மற்ற விஷயங்கள் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறவர்களை என்ன பண்ணி தீப்பு அப்படின்னு கேட்டவனாக்க அவளெல்லாம் சரா ராகமுடையவர்களாக ஆகிடுத்து. இப்போ என்ன ராகமுடையவர்களாச்சுதான் அர்த்தம்? அந்த மணியினுடைய ஒளியெல்லாம் இவா மேல படுறதுனால இவா சேவப்பாக இருக்கா. அதனால வீதராகர்களை என்ன சராகர்களாக ஆக்கிறது, தங்கிட்ட சேர்ந்த அப்படின்னால ராகமுடையவர்களாக ஆக்கிறது அப்படின்னா அர்த்தம் சிவப்பு நிறமுடையவர்களாக ஆக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். வீதராகிறதுல ராகம் போச்சு, ஆனா ஒரு ராகம் போச்சுன்னா இன்னொரு ராகம் வந்தது இவாளுக்கு. அப்படி பக்தர்கள் எல்லாம் தன் வழியில் நன்கு ஈடுபட முடியாத பண்ணுகிறது இந்த பத்மநாக கற்கள். அதனால இந்த பத்மநாக கற்களோட கூடின பாவியை எப்பொழுதும் செய்வதனால நம்முடைய பாப ராசிகள் எல்லாம் அந்த தீயில் விழுந்து நசிங்கி போகும் விட்டில் பூச்சி போல பாபராஜிகள் எல்லாம் ஒழிந்து எம்பெருமானத்திலேயே பக்தி அதிகமாக வளர்கிறது என்று அழகாக பேசுகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். பாதுகே ரங்கவர்த்து பதகமல சமரித்திம் பிரத்யகம் பாவயந்தாம் ஜததி சகலயந்தாம் காடமந்தஸ்தமிஸ்ரம் சமுஜிதமருணத்வம் தவகா பத்மராகாம். ஸ்லோகம் 608. பிரசுர நிகமகந்தாக பாதுகே ரங்கவர்த்து பதகமல சமரித்திம் பிரத்யகம் பாவயந்தாம் ஜததி சகலயந்தாம் காடமந்தஸ்தமிஸ்ரம் சமுஜிதம் அருணத்வம் தாவகா பத்மராகா. இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் இந்த பத்மராகத்தை சூரியனாக வச்சு பேசுறார். சமுஜிதம் அருணத்வம் தாவகா பத்மராகா. பாதுகா தேவியே ரங்கபர்த்து பாதுகே எம்பெருமானுடைய பாதுகா தேவியே தாமகாக பத்மராகாக உன்னிடத்துல சுற்றிலும் இழக்கப்பட்டிருக்கான பத்மராக கற்கள் இருக்கேன், இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க சமுஜிதம் அருணத்வம். அருணன்னா சூரியனுக்கு பேரு, சிவப்புக்கும் பேரு. ஆக உச்சிதமான அருணத்வம் சிவப்பு தன்மையுடையதா இருக்கு. பத்மநாகர்கள் சிவப்பா இருக்கு இல்லையா? அதனால உங்கள்கிட்ட பத்மநாகர்கள்லாம் சக செவ்வியே நன்னா இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் சமுஜிதம் அருணத்வம், அருணத்வம்னா சூரியத்வம், சூரியனாகவும் இருக்கு. அது பத்மநாகர்களே எப்படி இருக்குன்னாக்க சூரியனாக இருக்கு அப்படின்னாரு. அப்போ ஒன்றே ஒன்றாக இருக்குன்னா சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய குணங்கள்லாம் இருக்கிட்டே இருக்குன்னு சொல்லணும். சூரியன்கிட்ட இருக்கமையான குணங்கள் எல்லாம் பத்மநாகக்கல்லையும் இருக்கிறதுனால பத்மநாகக்கல்ல சூரியனாகவே வர்ணிச்சார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல அப்படின்னு சொல்லணும். அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க சூரியன்கிட்ட என்ன குணம் இருக்கு? பிரஜுர நிகமகந்தாக பாதுகே ரங்கபர்த்து. சூரியன் எப்பேற்பட்டவன்? பிரஜுர நிகமகந்தாக, நிறைய வேத சம்பந்தம் உடையவனாக இருக்கிறது. வேதம் என்ன சொல்றான்? வேதம் எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா வேதமே சூரியனானவன் என்ன மூன்று வேதங்களுடைய சம்பந்தத்தை இழக்காதவனாக இருக்கான், மூன்று வேதங்களுடைய சம்பந்தத்தை உடையவனாக இருக்கான் அப்படின்னு வேதம் பேசுகிறது சூரியனை பற்றி. ஆகினால பிரஜுர நிகமகந்தாம், வேதத்தினுடைய கிரந்தம் வாசனை சூரியனிடத்துல இருக்கு அப்படின்னு தெரிகிறது. அதே மாதிரி இந்த பத்மராகர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பத்மர்கள் பாதியோட கூடின இந்த எம்பெருமான வேதங்கள் பறைசாற்றி பேசுகின்றபடினால அதுக்கு பாதுகை பத்மராகர்களுக்கும் சூரிய இந்திரனுடைய சம்பந்தம் வேத சம்பந்தமானது இருக்கு. ஆக சூரியன்கிட்ட இருக்கும்படியான எப்படி வேத சம்பந்தம் இருக்கோ அதே மாதிரி பத்மராகர்களுக்கும் வேதத்தினுடைய சம்பந்தம் இருக்கு வேதத்திலே பேசப்படுத்தபடினாலே அப்படின்னா. பதகமலசமரித்தியம் பிரத்யகம் பாவயந்தான். சூரியன் என்ன பண்றது அப்படின்னா கமல சமரித்தியை உண்டு பண்றது. அப்படின்னா சூரியன் மன தாமரப்பூலாம் ஜென்மன் மலர்ந்து அழகாக இருக்கு இல்லையா. அது மாதிரி கமலத்துக்கு சிறப்பை கொடுக்கறது, சமிருத்தியே சிறப்பை கொடுக்கறது சூரியன். அதுபோல இந்த பத்மநாபத்தில் என்ன பண்றதுன்னா பதகமல சமரித்தியம், பதம் எம்பெருமானுடைய திருவடி, திருவடியாகிற தாமரை இருக்கேன், அந்த தாமரைக்கு சிறப்பை கொடுக்கறது பத்மநாப கல்லு இல்லையா. தாமரப்பும் எம்பெருமானுடைய திருவடி சிறப்பாக இருக்கும், அதனால தருவடைய திருவடியே தாமரையாக உருவகப்படுத்தினோம். அந்த திருவடியாக தாமரை பூவுக்கு பத்மநாபத்தினுடைய சிவப்பு வழி அதில் வீசுறது. வீசினா எம்பெருமானுடைய திருவடி முன்பை விட இன்னும் அழகாக இருக்கு. அதனால பதகமலசம் பிரத்யகம் பாவயந்தகாம். ஆக தாமரைக்கு சிறப்பை சூரியன் கொடுக்கிறான், அதே மாதிரி பத்மநாபத்திற்கும் எம்பெருமானுடைய திருவடி தாமரைக்கு சிறப்பை அளிக்கிறது அப்படின்னு ரெண்டு குணம் இருக்கு. சூரியன்கிட்ட இருக்கிற குணம் பத்மநாபத்திற்கும். அதே போல ஜததி சகலயந்தகா காடவந்தஸ்தமிஸ்ரம். சூரியன் என்ன பண்றது, சூரியோதயம் ஆச்சுன்னா இருக்கிற இருட்டெல்லாம் போக்குறது. ஆக இருட்டை போக்கக்கூடிய ஒரு தன்மை சூரியனிடத்துல இருக்கு. அதே மாதிரி பத்மநாபத்திலையும் இருட்டை போக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னா எதை அப்படின்னா காடம் அந்தஸ்தமிஸ்ரம். நம்முடைய இதயத்தில் இருக்க முடியாத இருட்டு இருக்கு, அறியாமையாகிற இருள், அந்த அறியாமையாகிற இருளை இந்த பத்மநாப கற்களானது சகலையதாக பொடியாக்கி விடுறது, இல்லாம பண்ணி விடுறது. ஆக பாதையை நாம் எப்போதும் செலவிப்பதனால பத்மநாபர்களுடைய அந்த ஒளி நம்மிட வீசி அது என்ன பண்றது, நம்ம ஹயத்தில் இருக்க முடியாத அறியாமையாகிற இருளை போக்குகிறது. அதுவும் ஒரு ஒளி தானே, சூரியனுடைய ஒளி எப்படி இருளை போக்குறதோ அதே மாதிரி இதுவும் இருளை போக்குகிறது. அதனால இருளை போக்குவதனால என்னாச்சு, சூரியனுக்கு சமமாக இருக்கு. அதனால சமுஜிதம் அருணத்துவம் தவகா பத்மராக. அருணவனுடைய பத்மராக கற்கள் சூரியனாகவே ஆயிடுத்து என்று பேசுகிறார். சிறப்பாகவும் இருக்கு, சிறப்பாக இருக்குன்னு ஒரு அர்த்தம், சூரியனாகவே ஆயிடுத்துன்னா. ஆனால் அந்த சூரியனை போல இது இருக்கு ரெண்டு சாமியும் சொன்னாரே வெளியன் சொல்லச்சு சுவாமி என்ன சாதிச்சார், அது ஒரு அழகு சாதிக்கிறார். என்னன்னு கேட்டமான காடம் அந்தஸ்தமிஸ்ரம், சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா வெளியில இருக்க முடியாத இருட்டை தான் போக்கும். நம்ம இடத்துல உள்ளே இருக்க முடியாத குகையில, நமக்கு ஹிரதய குகையில் இருக்க முடியாத இருட்டை, அறியாமையாகிற இருட்டை அது போக்காது. அதனால உள்ளே இருக்க முடியாத இருட்டை கூட போக்குறது இந்த பத்மநாப கற்கள். இந்த சூரியனை விட பத்மநாப கற்களுக்கு இன்னும் உயர்வே இருக்கிறது என்று தாத்பரியம் இதை என்று சுவாமி ஜெய்சன் இந்த இடத்துல வர்ணித்தபடி. லாட்சாலட்சுமீம் அதர ருஜகே ரங்கிண பாதரட்சே வக்ராம்போதே மத பரிணதின் பத்மராக த்யுதிஸ்தே கண்ணோபாந்தே கிசலய ருஜிம் தேவி சேவானதானாம் சீமந்தே ஜத்ரிதச சுதிருஷாம் சௌதி சிந்தூர சோபாம். ஸ்லோகம் 609. லாட்சாலட்சுமி முதல ருச்சிகே ரங்கிண பாதரட்சே வத்ரம்போஜே மதபரிணதிம் பத்மராக த்யுதிஸ்தே கர்ணோபாந்தே கிசலயருஜிம் தேவி சேவானதானாம் சீமந்தே சத்ரதச சுதிருஷாம் சௌதி சிந்தூர சோபாம். பாதுகா தேவியே தேவஸ்திரிகள்லாம் வந்து சேவிக்கிறார். அந்த தேவஸ்திரிகள்லாம் பாதுகையை செலுத்துவதனால பல நன்மைகளை பெற்று சந்தோஷமாக விளங்குகிறார்கள். அந்த சந்தோஷத்தினால அவ நீட்டா தங்களை நன்றாக அலங்காரம் பண்ணிக்கொண்டு அவரை அடிக்கடி வந்து பாதுகா தேவியை சேவிக்கிறார். அவளுக்கு அந்த அலங்காரத்தெல்லாம் அவ பண்ணிக்கல, அந்த அலங்காரங்கள்லாம் பாதுகா தேவியில் இருக்க முடியாத இந்த கற்கள் இருக்க பத்மநாப கற்கள் இதனுடைய ஒளி வீசி அவளுக்கு அப்பேற்ற சோபையை கொடுக்கிறது, அழக கொடுக்கிறது என்று சுவாமி இங்கே வர்ணிக்கிறார். எப்படி கேட்டமா, லட்சாலட்சுமி மதர ருச்சகே ரங்கிண பாதரட்சே ரெங்கினஹா பாதரட்சே, ரங்கநாதனுடைய திருடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே. நீ திருதச சுதர்சாம் தேவஸ்திரிகள் இருக்காளே அவர்களுக்கெல்லாம் நீ என்ன பண்ற தெரியுமா? அதர ருச்சகே, ருஜகம்னு ஒன்னும் ஒரு ஆபரணம், அது போல இருக்கு உதடு. ஆக ருஜகம் போல இருக்க முடியாத உதட்டுல லாட்சா லட்சுமி, லாட்சான்னா செம்மஞ்சி குழம்புக்கு லாட்சான்னு பேரு. அந்த செம்மஞ்சி பருத்தியை அரைச்சு எடுத்தா அது ஒரு சிவப்பு நிறம் இருக்கும். அந்த சிவப்பு நிறத்தை உதட்டுல பூசிப்பார்கள். இப்பெல்லாம் உதட்டுல உதட்டு சாயம் பூசாலும் இல்லையா, அது மாறி இருக்கும். அதனால உதட்டு சாயம் பூசின்றது போல இருக்கு இந்த பத்மநாகத்தினுடைய ஒளி அவர்களுடைய முகத்துல உதட்டுகளை படுறதுனால. லட்சாலட்சுமி மதரருஜகே. அப்புறம் வக்ரம்போதே மதவரிநதிம் பத்மராகத்யுதிஸ்தே. வக்ராம்போதே தாமரை மலர் போன்று அழகான திருமுகமண்டங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் தேவஸ்திரிகள் எல்லாம். ஆக தாமரை போன்று இருப்பார்கள் என்றால் என்ன தெரிகிறது அது அப்படின்னா, தாமரை போல சிகப்பாகவும் அழகாகவும் இருக்கிறார்கள் நம்ம தெரிகிறது. இந்த அப்பேற்ப தாமரை மலர் போன்ற அவர்களுடைய திருமுகங்களிலே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, மதபரிணதியும் அந்த மதுபானம் பண்ணால்லாம் மதுபானம் பண்றவர்களுடைய முகத்துல ஒரு சிவப்பு ஒளி, லேசான ஒரு சிவப்பு ஏற்படுமாம், தெரிஞ்சுதா. அதனால அந்த திருதஸ்திரீகளுடைய தேவஸ்திரீகளுடைய முகத்துல மதுபானம் பண்ணா ஏற்படக்கூடிய ஒரு சிவப்பு ஒளி இருக்கு. அந்த சிவப்பு ஒளிய உன்னுடைய பத்மநாத கற்கள் அவருடைய முகத்திலே உண்டாக்கின்றன. வச்சராம்போதே மதவர்ணிதின் பத்மராக துரிஸ்தே கர்ணாபோ கர்ணோபாந்தே திசலையருஜின். காதுல இளந்தழுகளுடைய காந்திய அழக காட்டுறது இந்த பத்மநாத கல் அப்படின்னார். அதாவது என்ன பண்ணுவா, காதுல இளந்தழுகளை பறிச்சு காதுல சொல்லிட்டு வருவார். அது என்ன இளந்தழுகு எப்படி இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் அப்பதான் தளிர்த்து வந்த துளிர்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, கொஞ்சம் சிவப்பா பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிவப்பும் பச்சையும் கலந்ததாக ஒரு தினத்தை அழகாக இருக்கும் இளந்தழுகள் எல்லாம், தெரிஞ்சுதான். அந்த சிவப்பு ஓரளவு சிவப்பு இருக்குன்னு சொல்றோமோ இல்லையா, அந்த சிவப்ப காதல உண்டு பண்றது அப்படின்னாக்க, உன்னை சேவிச்சா காதல இளந்தழுகளை வச்சிருக்காளோ, அவா சிவந்த இளந்தழுகளை வச்சிருக்காளோ அப்படின்னு சொல்லும்படியாக காதுக்கு அழக கொடுக்கிறது உன்னுடைய பத்மநாக ஒளியானது. கண்ணா கண்ணோபாந்தே கிசலேருஜின் தேவி தேவானதானாம் சீமந்தே. அப்புறம் அவளுடைய சீமந்தம் இருக்கேன், அதாவது நேர தலையிலே வகுத்துக்கூடிய வகுக்கும் கோடு, அந்த இந்த நடுவில் இருக்க முடியாத அந்த கோட்டில் என்ன பண்ணுவா, சிந்தூரத்தை சிவப்பு இளமையை நிழலாக பூசிப்பா. அது இந்த பக்கம் ரெண்டு பக்கம் மயிறு கருப்பா இருக்கு, இது நடுவில் சிவப்பா இருக்கிறது அழகாக இருக்கும். அதனால இந்த பத்மநாகனுடைய ஒளியானது அவருடைய சீமந்தத்தில் நேர் வகுட்டு இருக்கும் இல்ல, நேர் வகுட்டுல விழுந்து அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, சிந்தூரம் பூசிட்டு இருக்காளும் சொல்லும் முடியாக இருக்கு. இப்படியாக சௌரிசாம் சௌரி சிந்தூர சோபாம். ஆக உன்னை யார் வந்து சேவிக்கிறாரோ தேவஸ்திரீகள்லாம், அந்த தேவஸ்திரீகளுக்கெல்லாம் அவளா ட்ரெஸ் பண்ணிக்கிறத தவிர அவளுக்கு இந்த உன்னுடைய இந்த பத்மநாக்கள் இருக்க இதுவே ட்ரெஸ் பண்ணி விட்டுறது. அதனால அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படிப்படி இருக்கணுமோ அது மாதிரி அழகாக இருக்கு என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். அருணமனயஸ்தவைதே ஹரிபதராகேண லப்த மகிமானி சரணரக்ஷே ஜுமணிகணம் ஜோதிரிங்கணதாம். ஸ்லோகம் 610. அருணமனயஸ்தவைதே ஹரிபதராகேண லப்த மகிமானி சரணரக்ஷே ஜுமணிகணம் ஜோதிரிங்கணதாம். கமயந்தி சரணரட்சே ஜுமணிகணம் ஜோதிரிங்கணதாம். சரணரட்சே திருடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, ஜுமணி கணம் ஜோதிரங்கணதாம் நயதிங்கிறார். அதாவது ஜுமணி கணம், ஜுமணின்னா சூரியனுக்கு பேரு. சூரியனுடைய கூட்டங்களையே நீ என்ன பண்ற, அதை பார்த்தா உன்னை சேவிச்சுட்டு அதை பார்த்தாக்க அதனுடைய ஒளி மின்மணி பூச்சி மாறி இருக்கு, அவ்வளவு தேஜஸோட நீ இருக்க என்று பேசுகிறார் இந்த பத்மநாகக்கல்னால. அப்படி ஜுமணி கணம் மாதிரி இருக்குன்னா ஜுமணி கணம் சூரிய கூட்டம் எப்ப இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. மகாபிரளய காலத்துல பல சூரியங்கள் தோன்றி உலகத்தையே அழிக்குமா தெரிஞ்சுதான். அப்பேற்பட்ட பல சூரியங்கள் தோன்றினாலும் அந்த பல சூரியங்களும் இந்த பற்பலாக்கல்னுடைய ஒளிக்கு எதிரே எப்படி இருக்கும் அப்படின்னா மின்மணி பூச்சி மாதிரி இருக்கும் அப்படின்னா. அப்பேற்பட்ட பல சூரியனுடைய ஒளியே மங்க செய்து அதை மின்மணி பூச்சி மாதிரி ஆக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பாதுகா தேவியினுடைய அந்த பத்மநாகர்களுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க, அருணமனயஸ்தவைட்டு உன்னுடைய இந்த சிவந்த கற்கள் இருக்கேன், அவைகளெல்லாம் ஹரிபதராக நலர்த்த மகிமான் எம்பெருமானுடைய திருடி பாதியை சேர்த்து சாதிக்கிறார் பெருமாள் எழுறார். அதனால பாதியினால திருவடிக்கு நல்ல அழகு ஏற்படுறது இல்லையா. அப்படி இந்த அழகான திருவடி எப்படி இருக்கு அப்படின்னா பல பல நல்ல சகப்பாக இருக்கு. அதோட திருவடி தாமரையோ இல்லையது, அதனால தாமரை போல மென்மையாகவும் இருக்கு, அதே சமயத்தில் அழகாகவும் இருக்கு. ஆக அந்த திருவடியினுடைய சம்பந்தம் யாருக்கு இருக்கு, பாதையில் இருக்க முடியாத அந்த சிவந்த கற்களுக்கு பத்மநாக கற்களுக்கு இருக்கு. ஆக திருவடி சம்பந்தம் ஏற்பட்டதுனால அதனுடைய பெருமையினால ரத்த மகிமான் இதுக்கு இன்னும் பெருமை ஜாஸ்தி. திருவடியினுடைய சிவப்பும் பத்மநாகக்கல்லினுடைய சிவப்போட சேர்ந்தது, சேர்ந்தா பத்மநாகக்கல் பல பல பலவளம் பிரகாசிக்கிறது. பிரகாசிச்சா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டமானாக்க, இந்த பத்மநாகக்கல்லினுடைய தேயசரம் கண்ணால பார்த்துவிட்டு வசரக்க நூற்றுக்கணக்கான சூரியன் தோன்றி ஒருவேளை இல்லது ஒருவேளை தோன்றி அதை நாம் பார்த்தோமே அகில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த தேஜஸுக்கு எதிரே அது மின்மணி பூச்சி மாதிரி இருக்கும் என்று சாதிக்கிறார். அதனால இது அப்படின்னா இல்லையா என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, பிரளய காலத்தில் கோடி சூரியங்கள் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய லோகத்தினுடைய ஆபத்தை கூட இந்த பத்மநாகக்கல்னுடைய ஒளியானது என்ன பண்ணும், சூரியனுடைய ஒளியை குறைத்து மக்களை காப்பாற்றும்.